இறைவனை அடைய உதவும் யோக முறைகளை குறித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறும் கருத்துக்களை நாம் இன்று காண்போம். ஞான யோகம். ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான், இது அல்ல இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்கிறான். பிரம்மமே உண்மை, உலகம் உண்மையல்ல என்று ஆராய்கிறான். உண்மை எது, உண்மையற்றது எது என்று ஆராய்கிறான். எங்கே ஆராய்ச்சி முடிகிறதோ அங்கே சமாதி நிலை ஏற்படுகிறது, பிரம்ம ஞானம் கிடைக்கிறது. கர்மயோகம். வேலை செய்வதன் மூலம் இறைவனிடம் மனத்தை வைப்பது ஆகும். பிராணாயாமம், தியானம், தாரணை முதலியவற்றையும் பற்றின்றி செய்வது கர்மயோகம். இல்லறத்தார் பற்றின்றி பலனை இறைவனுக்கு சமர்ப்பித்து அவரிடம் பக்தியுடன் தங்கள் கடமைகளை செய்து வந்தார்களானால் அதுவும் கர்மயோகம்தான். இறைவனிடம் பலனை சமர்ப்பித்து பூஜை, ஜபம் முதலியன செய்வதும் கர்மயோகம்தான். இறைவனை அடைவதுதான் கர்மயோகத்தின் நோக்கம். பக்தி யோகம். இறைவனின் திருநாமத்தையும் மகிமையையும் பாடுவதன் மூலம் அவரிடம் மனத்தை வைப்பதாகும். கலியுகத்திற்கு பக்தி யோகம்தான் எளிய வழி. கர்மயோகம் மிகவும் கடினம். சாஸ்திரங்கள் கூறுகின்ற கர்மங்களை எல்லாம் செய்ய நேரம் எங்கே இருக்கின்றது? கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுள் குறைவு. இதில் பற்றற்று பலனை நாடாமல் கர்மம் செய்வது மிக மிக கடினம். இறை அனுபூதி கிடைக்காவிட்டால் சரியாக பற்றற்ற நிலையை அடைய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலேயே எங்கிருந்தோ பற்று வந்து சேர்ந்துவிடும். ஞானயோகமும் இந்த யுகத்திற்கு மிகவும் கடினமானது. முதலில் மனிதனின் வாழ்க்கை உணவை சார்ந்ததாக உள்ளது. அத்துடன் வாழ்நாளும் குறைவு. போதாக்குறைக்கு என்ன செய்தாலும் உடல் உணர்வும் மறைவதில்லை. உடல் உணர்வு போகாமல் ஞானம் ஏற்படவும் செய்யாது. கையில் முள் தைத்து விட்டது, குபு குபு என்று இரத்தம் கொட்டுகிறது. இந்த நிலையிலும் கையில் முள் தைக்கவில்லையே, எனக்கு ஒன்றும் ஏற்படவில்லையே என்று சொல்ல வேண்டும் ஞானி. ஆகவே இந்த யுகத்திற்கானது பக்தி யோகம்தான். மற்ற பாதைகளை விட இதன் மூலம் சுலபமாக இறைவனின் அருகில் செல்ல இயலும். ஞான யோகம், கர்மயோகம் வழிகளிலும் இறைவனின் அருகில் செல்ல முடியும். ஆனால் அவை மிகவும் கடினமானவை.